சண்டன்னை முண்டன்னை கொன்றவளே அம்மா சண்டன்னை முண்டன்னை கொன்றவளே அம்மா தத்தினம் ததிதா தஜம் தரும் கதிம் தகிட்ட தகதிம் நம் தரிதை தஜம் தரும் கதிம் தகிட்ட தத்திம் நம் தரிதாம் தகதிம் நம் தரிதை தத்திம் நம் தரி தகதிம் நம் தரிதா திம் தத்திம் தத்திம் கிண்டத்தொந்தா திம் தத்திம் கிண்டத்தொந்தாம் தத்திம் கிண்டத்தொந்தா தத்திம் கிண்டத்தொந்தா சண்டனை நீதா